శ్రీమహన్ వెంకటనాథార్యః కవితార్కికేసరీ వ్యోమే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృతి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీర్ఘం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లభీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. శ్రీమద్భాగవతత్ల సూర్యోపరాగ పుణ్యకాలం, அதாவது பூர்ண சூரிய கிரகண சமயத்துல குருக்ஷேத்திரத்துல எல்லாரும் வந்து தீர்த்தாமாடி புண்ணிய தீர்த்தத்துல அங்க பரசுராமராலே ஏற்படுத்தப்பட்ட பல தடாகங்கள்ல அவள் ஸ்நானம் பண்ணி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணி அது மூலமாக சகல க்ஷேமத்தையும் அடையறத பத்தி இதுக்கு மின் உபன்யாசத்துல நாம பார்த்தோம். அந்த குருக்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தையும் நாம பார்த்தோம். இப்போ இன்றைய தினத்துல இந்த குருக்ஷேத்திரத்துல சேர்ந்திருக்கிறவாள் என்கிற ஒரு வியாஜத்தை கொண்டு ஒரு சில வேதாந்த விஷயங்களை மகர்ஷி நம்ம எல்லாருக்கும் போதிக்கிறார். அந்த வேதாந்த விஷயங்களை தான் இன்றைய தினம் நாம பார்க்க போறோம். இந்த குருக்ஷேத்திரத்துக்கு குந்தி தேவி தன்னுடைய மகன்களோடையும் மருமகளான திரௌபதியோடையும் அங்க வந்திருந்த காந்தாரி திருதராஷ்டிரன் உட்பட எல்லாரும் வந்திருக்கா. இது ஒரு கிடைப்பதற்கு அரியதான ஒரு வாய்ப்பு. எப்படிப்பட்ட ஒரு புண்ணியகாலம், அந்த புண்ணிய காலத்துல தீர்த்தமாடுறதுன்றது ரொம்ப விசேஷம்தான். இப்ப கூட நம்ம பார்த்தோம், இந்த புண்ணிய காலத்துல தீர்த்தமாடுறதுன்றது அந்த மௌனி அமாவாசை இன்னைக்கு சங்கமத்துல தீர்த்தமாடுறதுன்றது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அதுல ஒரு விசுவாசத்தோட அனுஷ்டானம் பண்ற, இப்படி கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல தீர்த்தமாடுறான்றது இன்னைக்கும் நாம பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் குருக்ஷேத்திரத்திலயும் இன்னைய தினத்திலயும் ஒரு சூரிய கிரகணம் வந்ததுன்னாக்கா லட்சக்கணக்கில் ஜனங்கள்லாம் வருவா. இது தொன்று தொட்டு நம்மளுடைய பாரத தேசத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது நம்பிக்கைன்னு சில பேர் சொல்லலாம், பரிகாசம் பண்ணலாம், எதுவானா பண்ணலாம், ஆனா இதுதான் சத்தியமான விஷயம். சாஸ்திரா பிரவருத்தி, சாஸ்திரா நிவர்த்தி. சாஸ்திரம் சொல்றது இத அனுஷ்டிக்கணும்னு, ஆகையால நாம அது பண்றோம். சாஸ்திரம் நிவர்த்தி ந சுராம் பிபேத்து ந களஞ்சம் பட்சயேத்து, சுராபானம் பண்ணக்கூடாது, களஞ்ச பட்சணம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதன் பிரகாரம் நாம அந்த காரியத்தை பண்ணாத இருந்துட்டு இருக்கோம். நமக்கு சாஸ்திரம் தான் கைவிளக்கே தவிர வேற எதுவுமே நாம நடந்துக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக வேற எதுவுமே இல்லை. அந்த சாஸ்திரத்தை கொண்டு பெருமாளுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுட்டு நம்ம காரியம் பண்றோம். இந்த பெரிய ஒரு சமாகமம், எல்லாரும் சேர்ந்திருக்கிற ஒரு சன்னிவேசம். இந்த சன்னிவேசத்துல குந்தி தேவி வந்திருக்கா. குந்தி தேவி வந்ததோட மாத்திரமில்ல, வசுதேவரும் வந்திருக்கு. இது அக்காவும், அதாவது சகோதரனும் சகோதரியும் பேசிக்கிற ஒரு வார்த்தை, இது சாதாரணமான வார்த்தைகள். அந்த வார்த்தையில்தான் எவ்வளவு வேதாந்த விஷயம் இருக்குன்றத நாம இப்ப பார்க்க போறோம். குந்தி தேவி சொல்ற, ஆரிய பிராதரஹம் மன்னே ஆத்மானம் அகிருதாசிஷம் யத ஆபத்சு மத்வார்த்தாம் நானுஸ்மரத சத்தமாக. வசுதேவரை பார்த்து குந்தி சொல்ற, ஆரிய ஆரிய பிராதஹம் சகோதரராக இருந்திருக்கிற வசுதேவரை பார்த்து சொல்லி சொல்றான், இது குந்திய காட்டிலும் பெரியவரா வசுதேவர், ஜேஷ்டர், அவருடைய தங்க தான் குந்தி, ஆகையால அவரை ஆரியன்னு சொல்லி சொல்லி சொல்ற. அகிருதாசிஷம் மன்னி, எனக்கு இப்படிப்பட்ட சகோதரர்கள்லாம் இருந்தா கூட அவளால நான் அனுகிரகிக்கப்படாதவளாக நான் இருந்துருக்கேன். ஒத்தரும் எனக்கு ஒரு சமயத்திலையும், அதுவும் கஷ்டத்தோடு இருந்த சமயத்துல யாருமே எனக்கு உபகாரம் பண்ணல. இத நான் நினைச்சு வேதனைப்படுறேன்னு சொல்லி சொல்றாளாம். ஆரிய பிராதரகம் மன்னே ஆத்மானம் அகிருதாசிஷம் எத ஆபத் சுமத்வாஹர்த்தாம் நானுஸ்மரத சத்தமாக. நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னாக்க, ஏதோ ரொம்ப இத்தனால பெரிய மலர் படுக்கையில இருந்துட்டு நான் வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க. நான் எத்தனை எத்தனையோ கஷ்டப்பட்டேன். நானு என்னுடைய பசங்கள்லாம் இந்த திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன எங்கெங்கயோ இருந்தா ஒவ்வொருத்தரும் நானும் நினைச்சேன், அந்த பகாசுரனுக்கு கொடுக்கச்சே என் பிள்ளையும் தானம் பண்ணி கொடுத்துடணுமோ என்னமோன்னெல்லாம் நான் நினைச்சேன். ஒரு காலத்துல ஒரு கருத்மான் இடத்துல பாத்தாளத்துல உக்கத்துக்கு வரைக்கும் கருத்மான் போயிட்டு அங்க போன பிற்பாடு பாம்பனுடைய சமூகம் மொத்தத்தையுமே அழிச்சிட போறது என்று ஒரு பயத்தினால அங்க இருக்கக்கூடிய பாத்தாள லோகத்துல இருக்கிற பாம்புகள்லாம் கருத்மானோட ஒரு உடன்படிக்கை பண்ணின. என்னன்னா, நித்தியம் ஒருத்தர் வந்து உனக்கு ஆகாரத்துக்கு வரேன்னு உடன்படிக்கை பண்ண. அந்த மாதிரி இங்கேயும் பகாசுரனுக்கு வரைச்சே நான் இருந்த கிராமத்துல இருந்தவெல்லாம் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சுட்டு இருந்தா, அந்த முறை பிரகாரம் என்னுடைய 5 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய நான் அனுப்பிக்கிற ஒரு சன்னிவேசம் வந்தது. நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்னு தெரியுமா? நீங்கெல்லாம் எனக்கு சகோதரன் தானே, நீங்க உங்களுக்கு எல்லாரு காட்டிலும் மாமான்ற ஒரு ஸ்தானம் இருக்க, இது ரொம்ப பெரிய ஸ்தானம் அது. அப்போ ஒரு சகோதரியினுடைய பசங்கள்லாம் கஷ்டப்படுறான்னு சொல்லச்சே, அந்த கஷ்டம் தெரிஞ்சுட்டும் யாருமே எதுவுமே பண்ணல, நான் என்ன சொல்ல முடியும்? என்னுடைய பாக்கியம் அவ்வளவுதான், யார் என்ன எனக்கு உபகாரம் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த காலத்துல கேக்குற மாதிரி குந்தி கேக்குறாளாம். இது சாதாரணமா பெண்கள் என்ன, புருஷாள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி எண்ணம் இருக்கும். நாம கஷ்டப்படச்சே யார் என்ன உபகாரம் பண்ண, ஒத்தரும் பண்ணல, நாம தானே முன்னேறி வந்தோம், நாமளதானே ஏதோ ஒரு பிரகாரமா அந்த கஷ்டத்துல இருந்து முன்னுக்கு வந்தோம் நம்ம என்றுதான் நாம நினைப்போம். அந்த மாதிரி இத புருஷாளா இருக்குவா மனசுல வச்சுப்பா, புருஷால சில பேர் மனசுல வச்சுப்பான், சில பேர் வெளியில கொட்டிடுவா. பெண்களா இருக்கிறவா சாதாரணமா இந்த மாதிரி சிரமங்கள்லாம் வந்ததுன்னாக்க மனசுல வச்சுக்க மாட்டா, அப்படியே கொட்டிடுவா. அது தமையனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் யாருன்னு பார்க்க மாட்டா. அப்போ அவ சொல்லி சொல்றான், ஆரிய பிராதரஹம் மன்னே ஆத்மானம் அகிருதாசிஷம் எத ஆபத்தும் மத்வார்த்தாம் நானுஸ்மரத சத்தமாக. நீங்க எல்லாரும் மகான்கள் தான், நான் உங்களுக்கு தோஷமே சொல்லல, ஆனா நான் கஷ்டத்துல இருக்கச்சே என் வார்த்தை எதுவுமே உங்க காதல வெளியே உங்களுக்கு தெரியாத இருந்திருக்குமா? நீங்களும் தானே ராஜாவா தானே இருந்துருக்குங்கோ, எந்த தேசத்துல என்ன நடக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியாத இருந்திருக்குமா? நான் கஷ்டப்படுச்ச எல்லாம் யாரும் வரலையே. சுஹ்ருதோ ஜ்ஞாதய புத்ரா பிராதரஹாம் பிதரோ பிவாம் நானு ஸ்மரந்தி ஸ்வஜனம் எஸ் தெய்வ மதக்ஷிணம். என்னுடைய வெல்விஷர்னு சொல்லி சொல்றாள், சுஹ்ருத்துக்கள் நல்லதையே விரும்புபவர்கள் எல்லாம் சொல்லிக்கிறாள். அவளும் யாரும் இத பத்தி நினைக்கல, நான் கஷ்டப்படுறத பத்தி, ஐயோ இவ கஷ்டப்படுறாளே, இவ பசங்களை எல்லாம் வச்சிருந்து இவ கஷ்டப்படுறாளேன்னு யாருமே நினைச்சதா எனக்கு தெரியல. பிராதஸ்தானத்துல இருக்கிறவா பித்ருஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவா யாரும் எனக்கு சகாரம் பண்ணலையே, நான் என்ன பண்றது? ஆனா ஒன்னு தெரிஞ்சிட்டேன், ஈஸ்வரனே நம்மள ஒதுக்கி இருக்கச்சே எல்லாரும் ஒதுக்கிறது நியாயம் தானே. ஈஸ்வரனே ஒதுக்கி இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் தான் இந்த கஷ்டத்தெல்லாம் கொடுத்துருக்கே, அப்ப இவன் கஷ்டப்பட்டுட்டு வந்து பெருமாள் கொடுத்துருக்கச்சே, ஐயோ இவா பெருமாள் கொடுத்த கஷ்டத்தை நாம போக்கடிக்கணும்னு நினைக்கிறது இல்ல, இவா பண்றது தப்புன்னு நினைச்சிட்டு இவாளும் வாய்மூண்டு இருந்துட்டாளோ என்னமோ. அத போய் நம்ம ஈஸ்வரனுடைய செயல்ல நாம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாளாம். பொய் பிரவருத்தே மமக்கிம் பிரயாசைஹி, பொய் அப்பிரவருத்தே மமக்கிம் பிரயாசைஹின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். எபெருமான் ஒருத்தர் ரக்கணம் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தாக்க மீதி பேருடைய பிரயாசம் எல்லாம் என்னத்துக்கு, ஒன்னத்துக்கும் யாரும் எதுவும் தேவையே இல்லை. பொய் அப்பிரவருத்தே பெருமாள் ஒருத்தரை சிக்ஷை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டே இருந்தாக்க நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவளை ரக்ஷணம்ன்றது நம்மளால முடியாத ஒரு காரியம். அத நினைச்சுட்டு ஜனங்கள் எல்லாமும் எப்படி ஈஸ்வரனே தெய்வமே எங்களுக்கு சிக்ஷை கொடுக்கணும்னு வந்துடுத்து, இப்ப தெய்வத்துக்கு மேல நாம என்ன பண்றதுன்னு நினைச்சுட்டு நீங்க எல்லாம் வராத இருந்துட்டங்களா? இல்ல தெய்வமே உதாசீனம் பண்ணச்சு, இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம். தெய்வமே என்ன உதாசீனம் பண்ணச்சு, மனுஷாலா இருக்கிற நீங்கெல்லாம் உதாசீனம் பண்றது ஒரு பெரிய விஷயமா? ஆகையால எல்லாமே எனக்கு விபரீதமா இத்தனை நாள் நடந்திருந்தது, யாரும் எனக்கு சிரமம் வரச்சு உபகாரம் பண்ணலையேன்னு வசுதேவரிடத்துல போய் சொல்றாளாம், அண்ணனிடத்துல போய் சொல்றாளாம் குந்தி தேவி. இதுக்கு வசுதேவர் மீதி பேரா இருந்தா என்ன பதில் சொல்லுவான்றத யோஜனை பண்ணி பார்ப்போம். இந்த காலமா இருந்தாக்க ஒரு பிரகாரமா பதில் சொல்லுவோம். அது என்னமா பண்ண முடியும், அவளுக்கு இருக்கிற கஷ்டமே வேற, ஆகையால இத ஒன்னு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு பதில் நாம சொல்லுவோம். வசுதேவர் இங்க என்ன பதில் சொல்றேன்றதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். அம்பமாஸ்மான் அசூயே தாம் தெய்வ கிரீடனகான் நரானு ஈசஸ்யஹி வசே லோக கிரியதே காரியதே யதா கம்ச பிரதாபிதா சர்வே வயம் யாதாதி திசம் திசம் ஏதர்ஹ்யேவ புனஸ்தானம் தெய்வேதாசாதிதா ஸ்வசஹா. ரொம்ப அற்புதமான விஷயத்த வசுதேவர் சொல்றேன், தங்கையை பார்த்து சொல்றேன், அம்மா நீ இப்படி எல்லாம் பேசாத, மாஸ்மானு அசூயே தா அப்படின்னா அசூயன்னு நம்ம எல்லாம் பொறாமன்னு நினைச்சிட்டு இருக்கோம், பொறாமன்றது இல்ல, இல்லாத ஒரு தோஷத்தை அவளிடத்துல இருக்கிறதாக ஏறிட்டு கொண்டு சொல்ற வார்த்தை இருக்கு, அதுக்குதான் அசூயன்னு பேரு. கீதையிலையும் அசூயைக்கு லட்சணம் சொல்லி சொல்ற, மாஸ்மான் அசூயே தாக நாங்கெல்லாம் நீ இப்படியே கஷ்டப்படட்டோம், குந்தி கஷ்டப்படட்டும், குந்தி பிள்ளைகள்லாம் கஷ்டப்படட்டும், அவ இருக்கிற இடமே தெரியாது ஒயிஞ்சம் கிடக்கட்டும் இப்படி எல்லாம் நாங்க நினைச்சுப்போமான்னா ஒரு சமயத்திலயும் நாங்க நினைக்கவே மாட்டோம். என் தங்க கஷ்டப்படட்டோம்னோ இல்ல என் தங்களுடைய பசங்கள்லாம் கஷ்டப்படணும் இப்படி நாங்க எப்பயானா நினைப்போமா? இப்படி நீ என்னமோ வேணும்ட்டே தெரிஞ்சுட்டே உங்களை உபகாரம் பண்ணா உனக்கு உபகாரம் பண்ணாத மாதிரி சொல்றிய, இந்த மாதிரி வார்த்தைய சொல்லாத, நாங்க எல்லாரும் எப்பவுமே உன்னிடத்துல பிரீத்தியோட தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம், எந்த ஒரு சன்னிவேசத்திலயும் நீயோ உன் பசங்களோ கஷ்டப்படக்கூடாதுன்றதான் நாங்க நினைக்கிறோமே தவிர உங்களுக்கு வர கஷ்டத்தை எனக்கே வந்த கஷ்டம் மாதிரிதான் நான் நினைச்சுக்கிறேன் நானு. இதுல ஈசஸ்ய வசேஹி லோகஹ கிரியதே காரியதே யதா, லோகத்துல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதான் நடக்கிறது. நம்மளுடைய புண்ணியம் நாம நினைக்கிற மாதிரி சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி பண்றது, நம்மளுடைய பாபம் பாஷாந்தரத்துல சொல்லணும்னா சோகால்ட துக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆகையால நாம சுகத்தை அனுபவிக்கிறதோ துக்கத்தை அனுபவிக்கிறதோ எல்லாமே ஈஸ்வரன் கையில தானே இருக்கே தவிர என் கையிலயும் உன் கையிலயும் என்னமா இருந்துட்டு இருக்கு. ஆகையால நான் ஏதோ ஒன்னு பாத்துக்கல, ரக்ஷணம் பண்ணல, நீ கஷ்டப்படுறத பார்த்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னா நீ சொல்லாத, என் மனசு நீ இந்த மாதிரி சொன்னேன்னா ரொம்ப கஷ்டப்படுறது. ஒரு உனக்கு மாத்திரம் சமாச்சாரம் தெரியாத, நான் மாத்திரம் என்ன சுகத்தை அனுபவிச்சேன்றத நீ யோசனை பண்ணிப்பாரு. இந்த தேவகிய கல்யாணம் பண்ணிட்ட அன்னைக்கே கம்சன் என்ன பண்ணான், திருப்பி ஐசும் போச்சே என்ன கொண்டு போய் ஜெயில போட்டான். நாங்க ரெண்டு பேரும் ஜெயில தான் இருந்து இந்த எட்டு குழந்தைகளையும் நாம பெற்றெடுத்தோம். நாங்கெல்லாம் எங்களை ஜெயில போட்டதோடு மாத்திரமில்ல, என் விஷயத்துல யாரெல்லாம் பிரீத்தியோடு இருந்தாலோ அத்தனை பேரும் ஒவ்வொரு திக்கில் ஓடி போயிட்டான். யார் என்ன பண்ணா, அப்ப நீ எல்லாம் சௌக்கியமா தானே இருந்த, நீ அப்ப நீ எதனா பாண்டு ஓடி வந்தாரா, நீ வந்தியா, அண்ணா கஷ்டப்படுறாரு, நீ யாரா வந்தங்களான்னு நீங்க யாரும் வரலையே. இப்ப இதுக்கு போய் நான் ஒன்ன சொல்லிட்டு இருக்க முடியுமா, நான் ஒன்ன தோஷம் சொல்ல முடியுமா, நான் இதுக்கு நடந்ததுக்கு அன்னைக்கு நடந்ததுக்கு காரணம் என்னுடைய பாப விசேஷம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிரமம் ஏற்பட்டு ஈஸ்வரன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்ஷையை கொடுத்துருக்கான், அந்த சிக்ஷையை நான் அனுபவிச்சேன், அவ்வளவுதானே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் மூட்டு தோஷம் சொல்லிண்டு நீ என்ன பண்ணிட்ட நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்றதுன்றது இருக்க, இது நன்னாவே இல்லை. இந்த மாதிரி வார்த்தை பேசக்கூடாதுமா, இதை கொஞ்சம் நன்னா தெரிஞ்சுக்கோ, உனக்கு தெரியாது இல்ல, நான் அண்ணாவா இருக்கிறதுனால உனக்கு உபதேசம் பண்றேன் என்று சொல்றான். வாசுதேவோக்ரசேனாத்யை எதுபீதே அர்ச்சிதான் நிருபாஹாம் ஆசன்னச்சுத சந்தர்ஷ பரமஹானந்த நிர்வருதாஹ. இப்படி அவளுக்கு ஒரு வேதாந்தத்தை உபதேசம் பண்றார் வசுதேவர். வேதாந்த அதாவது எல்லாருமே நல்ல எண்ணத்தோட தான் இருந்துட்டு இருக்கோம். அப்படி நல்ல எண்ணத்தோட இருந்தாலும் கூட சில சில சமயங்கள்ல தெய்வ பிரேரிதமாக ஈஸ்வரனுடைய ஒரு சங்கல்பத்தினால ஒரு சிலருக்கு சிரமம் வருது. அந்த சன்னூத்தர் படுற சிரமத்தை பார்த்து நாம சந்தோஷிக்கிறோன்றது கிடையாது, அதை தவிர்க்க முடியாத நிலையில நாம இருந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு. இப்படி இத சொன்ன உடனே நாம ஏதோ ஒரு ஸ்திரீயாக இருக்கிறதுனால மனசை அடக்க முடியல, ஏதோ நான் பட்ட கஷ்டத்தை ஏதோ யாருன்ற சொல்ல முடியும்னா ஒன்னுட்டு தானே சொல்ல முடியும். ஆகையில ஒன்னுட்டு சொல்லி நான் கஷ்டத்தை நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதானே தவிர உன்னை குறை சொல்றதா நீ நினைச்சுக்காத, நானும் அப்படி இல்லை என்று குந்தி தேவி சொல்றாளாம். இந்த ரெண்டு ஸ்லோகத்துல நிஜமாவே ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்கும் எப்படிப்பட்ட ஒரு உண்மையான பாவம் இருக்குன்றதான் பார்க்கணும். அவளும் பாவம் தனக்கு வர கிளேசத்தை அண்ணன் தங்கையா இருக்கிறவா யாருன்ற சொல்லுவா, உடப்பிறந்தான்ட்டு தான் சொல்லிக்க முடியும். அந்த உடப்பிறந்தான்ட்டு சொல்லிக்கச்சே அந்த வார்த்தைகள் சில சமயம் தடிச்சு போயிடுறது. அவரும் சொல்லச்சே அம்மா இப்படி எல்லாம் சொல்ல, நான் அந்த மாதிரி நினைச்சிருக்கேனான்னு சொல்லச்சு, அந்த ஒரு உபதேசம் பண்ணி அவளுடைய எண்ணத்தை மாத்துறது. அப்பதான் குந்தி நினைக்கிறான், ஐயோ நாம சொன்ன வார்த்தை தப்போ என்னமோ அப்படின்னு. அத நினைக்கிறதோட மாத்திரம் இல்ல, அவளுடைய பாவம் என்னன்னா தன்னுடைய அந்தரங்கத்தை யாருண்டியான சொல்லி அழுதாதான மனசுக்கு அது ஒரு தேத்தரவு ஏற்படும். யாருண்ட சொல்ல முடியும், அண்ணாண்டதானே சொல்ல முடியும், அண்ணாவை தோஷம் பாக்குற தோஷம் பண்றதா, ஆகையால அவரிடத்துல தோஷத்தை நினைச்சு சொல்றதா சொல்லல, தன்னுடைய உள்ள கிடக்கைய கொற்றாகும் அவ்வளவுதான். அதுக்குதான் வசுதேவர் பதில் சொல்றேன்னு இந்த ஒரு ரெண்டு ஸ்லோகம், ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஸ்லோகம் சொல்றான். இந்த ரெண்டு ஸ்லோகமுமே இன்னிய வாழ்க்கை முறையில இன்னி வரைக்கும் இந்த எண்ணம் தான் எல்லாருக்குமே அண்ணன் தங்கைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இது. இது பாக்குற மகர்ஷி இதுக்கு மேல இது ரொம்ப சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அவ ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா அழ போற, ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கு போற, அதை என்னத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுன்ட்டு மகர்ஷியே டைவெர்ட் பண்ணிடுறாரு, வேற வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாம் பாக்குற வாசுதேவ் வசுதேவர் வந்திருக்கு, உக்ரசேன வசுதேவ் எல்லாரும் கண்ணன் எல்லாம் வந்திருக்கிறத பார்த்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்த சமுதாயத்துல ஒரு எத்தனை பேரும் ஒரே சமயத்துல பாக்குறதுனால ஒரு பெரிய சந்தோஷத்தினால ஒவ்வொருத்தரும் தழிவிண்டு ஆற தழிவிண்டு அப்பிகுசலம் விசாரிச்சுண்டு சந்தோஷமா இருந்தா அப்படின்னு சொல்ற. சதாரா பாண்டவா குந்தி சஞ்சயோ விதுர கிரமஹா குந்தி போஜோ விராட்ட பீஷ்மகோ நக்ரஜின் மகானு புரிஜித் ரூபதாசல்யஹம் திருஷ்டகேதுஹம் சகாசிராட் திருஷ்டகேதுஷ்டகாசிராட்டென்னு எதிரிகள் நண்பர்கள் என்றெல்லாம் பாவம் இல்லாமல் எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு எல்லாரும் ஒத்தருக்கொத்த இந்த ஒரு குருக்ஷேத்திரத்துல ஒரு புண்ணிய நதி புண்ணிய தீர்த்தத்துல ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு ஒத்தருக்கொத்தர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பெரியவாள் எல்லாம் சேவிக்கிறது, இந்த தீர்த்தக்கரையில பெரியவாளை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக பன்மடங்கு பலன் கொடுக்கும்னு சொல்லிருக்கு. ஆகையால எல்லாரும் ராஜாக்கள்லாம் அந்த பெரியவாள் தனக்கு பெரியவாளா இருக்கவாள் எல்லாம் சேவிச்சு எல்லாரும் கண்ணனை பார்த்து சேவிச்சு அவ ஒவ்வொருத்தரும் அந்த கண்ணனுடைய மனைவிகள் ருக்மணி எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காளாம். ஆகையால அவ கிருஷ்ணனும் பலராமரும் இவர்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் பூஜிக்கணுமோ அப்படிப்பட்ட பூஜையும் பண்ணி எல்லாரையும் பிரசம்சம் பண்ணி எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சார்னு சொல்லி சொல்ற. ஏதி ஸ்ருதி ஸ்ருதினுதேதமலம் பூனாதி பாதாவனேஜன பயஸ்ச வசஸ்ச சாஸ்திரம் பூகால பர்ஜித பகாபி யதங்க்ரி பத்ம ஸ்பர்ஷோத்த சக்தி ரபிவர்ஷதி நோகிலார்த்தானு. இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகிமைய சொல்லி சொல்ற, கண்ணனுடைய திருவடி சம்பந்தத்தினுடைய மகிமைய சொல்லி சொல்ற. என்ன பாதாவனேஜன பயஸ்ச வசஸ்ச சாஸ்திரம், லோகத்துல ஒத்ததையும் பரிசுத்தமாக்கணும் அப்படின்னு சொன்னவனாக்க எஸ்ய பாதாவனேஜன பயஹா பாதக்ஷாலன ஜலம் ததாத்மிகா கங்காச்ச ஜெகத்புனா தீர்த்தர்த்தா. அந்த பெருமாளுடைய திருவடி தீர்த்தமாகிற ஸ்ரீபாத தீர்த்தமாகிற கங்கை எல்லாரையும் பரிசுத்தமாக ஆக்கணும். அதுக்காகத்தான் இத்தனைக்கும் கோட்டிக்கணக்கில் ஜனங்கள் போய் கங்கையில தீர்த்தமாடணும், சங்கத்துல தீர்த்தமாடணும், சங்கமத்துல தீர்த்தமாடணும்னு இப்படி பிராணனையும் பணையும் வச்சுட்டு போய் தீர்த்தமாடுறா. அவெல்லாம் மகர்ஷிகளுடைய வார்த்தைய லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி அதுல ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்தையும் இதையும் அதை அப்படியே அங்கீகாரம் பண்ற, அதை கேள்வி கேட்காத பண்ற, அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். அந்த எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தம் எல்லா பாபத்திலிருந்தையும் நம்மள விடுவிக்கிறது, அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த பெருமான மனசால நினைச்சாலே போறோம், அந்த பாபம் மொத்தம் நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும். எதங்கிரி பத்ம ஸ்பர்சோத்த சக்தி அபிவர்ஷதினோ கிலார்த்தாமே இமும் மே கங்கே யமுனே சரஸ்வதி சிதத்ரிஸ்தோமகம் சச தாபருஷ்ணியா அதிக்னியா மருத்ருதே ரிதஸ்தஜார்ஜிகியே சுனுஷ்யா சுஷோமயா. இதெல்லாம் வேதத்துல சொல்லி சொல்றது அகமர்ஷண சூக்தம்னு ஒரு சூக்தம். அந்த சூக்தத்துல நாம கங்கையில தீசமண்ணம்னு இல்ல, இப்ப மாக மாசத்துல கிஞ்சித் அபியுஜிதே ரவம் இருக்கு, அப்படி சூரியன் உதயமானதும் ஆகாதமான சமயத்துல அந்த கங்கையை மனசுல நினைச்சுண்டு எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் மனசுல நினைச்சுண்டு பெருமாளுடைய திருவடி ஸ்ரீபாத தீர்த்தம்னு நினைச்சுண்டு நாம தீர்த்தமாடினாலே இது சகல பாபமும் போயிடுமா. மாக ஸ்நானத்துக்கு அவ்வளவு விசேஷம் சொல்லிருக்கு, இது மாக மாசம், இந்த மாசத்துல அந்த உதயத்துக்கு தீர்த்தமாடணும். கிஞ்சித் அபியுதித்தே ரவம்னு இருக்கு, அந்த சூரியன் உதயமாறதும் உதயமாகாததுமா இருக்கிற சன்னிவேசத்துக்குள்ள தீர்த்தம் பண்ணணும். உதயத்துக்கு முன்ன தீர்த்தமானா ரொம்ப விசேஷம்தான், அந்த உதயத்துக்காவது தீர்த்தமானதுதான் இந்த மாக மாசத்துக்கு ஒரு ஏற்றமது. அந்த பெருமாள் அந்த கண்ணனுடைய நாமாக்களை கீர்த்தனம் பண்றதே போறோம், நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் போக்கடிச்சிடும். அந்த கங்காஜலம் கீதா சாஸ்திரம் இது பெருமாளுடைய வார்த்தை இருந்துட்டு இருக்க, அதுதான் நம்ம எல்லாரையும் பரிசுத்தமாக்குறது. பெருமாளுடைய வார்த்தைன்றது கீதை, அந்த கீதையில ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சிருந்தா அர்த்தம் தெரிஞ்சிருந்தா போறோம். கங்காஜலவ கணிக்கா பீத்தான்னு சொல்ற, இந்த கங்காஜலத்தை துளி உண்டு ஒரு தீர்த்தம் பெருமாள் தீர்த்தம் சாப்பிடுற மாதிரி ஒரு துரணி தீர்த்தம் சாட்டமானா கூட அதுல ஒரு பக்தியோட கணக்கு நம்ம பண்ணுவோம்னா அது நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சிடும். இப்ப பிரத்யட்சமா கண்ணன் எழுந்துள்ள இருக்கே அந்த கண்ணனுடைய திருவடிப்பட்ட தீர்த்தம் இங்க இருக்கிற அந்த குருக்ஷேத்திரத்துல இருக்கிற தீர்த்தம், இந்த தீர்த்தத்தை அவ புண்ணிய தீர்த்தத்துல வரச்சே ஸ்நானம் பானம் புரோக்ஷணம் எல்லாமே சொல்லிருக்கு. வெறும் ஸ்நானம் மாத்திரம் இல்ல. ஆகையில பானம்னாக்கா என்ன பண்ணணும், நிறைய சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. இது இது சொல்ற மாதிரி ஆச்சமனம் பண்ற மாதிரி துளி தீர்த்தம் சாட்டா கூட அது விசேஷம் தான். இது அகிலாத்தானு எத் தரிசன ஸ்பர்சனானுபத பிரஜல்ப சையாசனாசன சபன் சபிண்ட பந்தாம் ஏஷாங்கிருஹே நிறைய வர்த்மனி வர்த்ததாம் வஸ்வர்காபவர்க விரமா ஸ்வயமாச விஷ்ணு எஸ்ய தரிசனம். அந்த எம்பெருமானுடைய தரிசனம் இருக்க அதுவே பரம பாவனம். ஸ்பர்சனம் தொட்டு சேவிக்கிறது. சில சில திவ்ய தேசங்கள்ல போனோம்னா பெருமாளை தொட்டு சேவிக்கலாம். பண்டரிபுரத்துக்கு போனோம்னாக்க பெருமாள் திருவடியை மாத்திரம் நாம தொடலாம். அந்த பெருமாள் திருவடியை தொட்டு சேவிக்கலாம். அந்த பெருமாள் திருவடியில தலையை முட்டிக்கலாம். நாம பண்ண பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கணும். உம்முடைய திருவடி என் தலைமையில இருக்கணும். எம்மா வீட்டு திறமும் செப்பம்னு நம்மாழ்வார் பிரார்த்தித்த மாதிரி அந்த திருமா அந்த பெருமாளுடைய பாத பங்கஜம் நம்ம தலைமையில இருக்கணும்னுட்டு அந்த திவ்ய தேசத்துல எல்லாரும் அந்த பெருமாளை தொட்டு சேவிச்சுட்டு தலையை முட்டிப்பா, அந்த திருவடிய தலையில சம்பந்தம் பண்ணிப்பா. இப்படி சில சில திவ்ய தேசங்கள்ல வடக்கெல்லாம் ஒரு வழக்கம் இருந்துருக்கு. அதை வச்சு சொல்றார் எத் தரிசன ஸ்பர்சனம். இப்படி அந்த பகவானுடைய கீர்த்தனை அந்த கோட்டியில இருக்கிற அதே வார்த்தையே சொல்லிட்டு இருக்கிறது. இப்படி சாப்பிட செய்யும் படுத்துக்க செய்யும் எல்லா சமயத்திலையும் அந்த பகவான் கீர்த்தனம் குண கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க ஏஷாங்கிருஹே இப்படி எந்த கிரகத்துல இந்த மாதிரி இருந்துருக்கோ அந்த இடத்துல சொர்க்கம்தான் அவளுக்கெல்லாம் மோட்சம்தான் வருமே தவிர எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அவளுக்கு நரக்கம்ன்றது கிட்டாது என்பதை சொல்லி சொல்ற. இப்படி இப்ப அங்க பாத்துருக்க இவ இதே சமயத்துல நந்தரும் வந்திருக்கா, நந்தர் வந்திருக்கே கூடவே யசோத பிராட்டி வந்திருக்கா, இந்த பக்கத்துல வசுதேவர் வந்திருக்கா, ரோஹிணி வந்திருக்கா, தேவகி வந்திருக்கா, எல்லாரும் வந்திருக்கா. அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் தழுவிண்டு அவ்வளவு சந்தோஷத்தை சொல்றேனா வசுதேவ பரிஸ்வஜ்ய சம்பிரீதா பிரேம விஹ்வலான் ஸ்வரன் கம்சகதான் கிளேசான் புத்திரன் கோகுலே. நினைச்சு பாத்துக்கிறேனா வசுதேவர். இப்ப குந்தி என்னமோ சொன்னாலே நமக்கு மாத்திரம் என்ன இருந்ததுன்றத கம்சன் என்னென்னலாம் நம்ம பாடுபடுத்தினா இந்த குழந்தைகளை கொண்டு போய் நாம வசுதேவருடைய கிரக வசுதேவர் இந்த குழந்தைகளை கொண்டு போய் நந்தகோபருடைய கிரகத்துல விட்டுட்டு நிச்சிந்தையா இருந்தமே இந்த சமயத்துல நீங்கள்லாம் தானே பாத்துட்டங்கோ என்று இந்த பழைய காலத்துல கண்ணனுடைய சின்ன சிறு பிராயத்துல தான் நடந்த விஷயங்கள் எல்லாம் எண்ணி எண்ணி பாத்துக்கிறேனாம். கிருஷ்ணராமோ பரிஷ்வஜ பிதராபிவாத்யதான் நகிஞ்சனோச்சதுஹும் பிரேம்னா சாஸ்ருகண்டவும் குருத்வாம். அவ நந்தகோபுரம் யசோத பிராட்டியும் கண்ணனையும் பலராமரையும் பாக்குறாளாம். ரெண்டு பேரையும் தழுவிக்கிறா அணைச்சுக்கிறா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறா. என்னைக்கா இருந்தாலும் அவள்தான் வளர்ந்தவர் தானே, அத பாத்துட்டு ஒரு வார்த்தையே வரலையாம். அவ்வளவு சந்தோஷம் இப்ப நம்ம குழந்தைய நாம இன்னைக்கு பாக்குறோமே அப்படின்னு அப்படி இருந்தாலும் இப்ப அதே சமயத்துல ரோஹிணி தேவகி யசோத பிராட்டி இவ மூணு பேரும் பேசிக்கிறாளாம். இந்த பக்கத்துல நந்தகோபுரம் வசுதேவரும் பேசிக்கிற, அந்த பக்கத்துல ரோஹிணி தேவியும் யசோதா பிராட்டி இவெல்லாம் பேசுகிறாளாம். பேசிட்டு இருக்கச்சே சொல்ற நான் இந்த ரெண்டு குழந்தைகளும் உங்கள்ட்ட விட்டமே இந்த ரெண்டு குழந்தைகளும் அம்மா அப்பா யாருன்னு தெரியாதையே வளர்ந்துருக்கா. அம்மா அப்பா யாருன்னு தெரியாதையே நீங்க தான் அம்மா அப்பான்னு அந்த சர்வஸ்வமாக சர்வமாக அவ இருந்திருக்க. ஏதம் அதிருஷ்ட பிதரும் யுவயோஸ்ம பித்ரோஹும் சம்பிரீணனாபியுதய போஷண பாலனானி பிராபியோஷது பவதி பட்சமகிய அக்ஷணோ நியஸ்தாவகுத்ரஜ பயௌ நசதாம் பரவஸ்தி. ஏதௌ தோ பாரு, இந்த பலராமரும் கண்ணனும் ந பிதரவு ந திருஷ்ட பிதரவு, அப்பா தெரியாது அம்மா தெரியாது, அவளை பொறுத்த வரைக்கும் நந்தகோபர் தான் அப்பான்னு நினைச்சிட்டு இருக்க, வசுதேவர் தான் யசோத பிரட்டி தான் அம்மான்னு நினைச்சிட்டு இருக்க, தேவகி புலம்புற புலம்பல் என்கிற ஒரு விஷயம் இது பெருமாள் திருமொழியில வருது. தேவகி யசோதைக்கு கிடைச்ச பாக்கியத்தை பத்தி சொல்லி சொல்ற, நந்தகோபருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியத்தை சொல்லி சொல்ற, அந்த வசுதேவருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை சொல்லி சொல்றா. அந்த வசு அந்த திருவாயூர் பாடியில கண்ணன் எழுந்திரளி இருக்கான், கண்ணன் எழுந்திரளி இருக்கச்சு ஒரு ஆத்துல குழந்தை பிறந்ததுனாக்க ஊர்ல இருக்கிறவாள் அந்த குழந்தைய வந்து பாக்குறதுக்கோசரம் வருவாளாம், அந்த பெண்கள் எல்லாம் குழந்தைய வந்து பாக்கச்சே ஒரு அஞ்சாறு மாசம் குழந்தைய ஆயிட்ட கண்ணன் கண்ணனை வந்து பாக்குறாளாம், அந்த வர வர ஸ்திரீக்கள்லாம் குழந்தைய எடுத்து மடியில விட்டுப்பாளாம், மடியில விட்டு அந்த குழந்தை அப்பதான் அப்பாவுடைய முகம் அம்மாவுடைய முகத்தெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு திசையில வந்திருக்கும், அந்த மூஞ்சி பாக்குறதுன்னு சொல்லுவா, அந்த திசையில அந்த குழந்தை வந்திருக்கும். இப்போ அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒரு சக்கர பொட்டலத்தை எடுத்துட்டு வந்து இந்த குழந்தைய மடியில விட்டு பார்த்துட்டு இருக்கானாம், அத நந்தகோபுரம் அங்க கூடவே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காராம். இந்த குழந்தைய பார்த்து அவ கேக்குறாளாம், டே கண்ணா அப்பா எங்க சொல்லு அப்பா எங்க சொல்லுன்னு சொல்லி சொல்றாளாம். அப்ப அப்பா எங்கன்னு சொல்லச்சே அதுக்காக ஒரு ஞானம் ஏற்படுறது, இத்தனை நாளா அப்பா அப்பான்னு சொல்லி சொல்லி அது ஒரு சம்ஸ்காரம் அதுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த குழந்தைக்கு. அந்த தாமரைப்பூ போன்ற திருக்கண்களால அந்த மூலையில நின்னு இருக்கிற நந்தகோபுரம் பாப்பறான் கண்ணன் அப்பா எங்கன்னு. உடனே அப்பா எங்கன்னு சொன்ன உடனே இந்த கை பிஞ்சு விரல் அந்த விரல் மடக்கிட்டு இருக்கும், அது கூட மொத்தம் நிமிர கூட நிமிர்ந்திருக்காது, விரிஞ்சிருக்க கூட விரிஞ்சிருக்காது. அந்த விரலால அப்பா எங்கன்னு கேட்டா அந்த நந்தகோபுரம் காண்பிக்கிறாராம். இப்படி வஸ்துதா பார்த்தவான நந்தகோபுருக்கு அந்த பாக்கியம் கெட்டிருக்கு. நங்கர்கோன் வசுதோகன் வசுதேவன் பெற்றில்லன்னு வசுதேவருக்கு அந்த பாக்கியம் இல்லையே என்று தேவகி புலம்புற. அந்த மாதிரி இவ இந்த தேவகி ரோஹிணி இவ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு யசோத பிராட்டின்ட்டு சொல்றா, உங்க ஆத்துல எங்க ரெண்டு குழந்தைகளும் வளர்ந்தது, ஏதானா ஒரு சமயத்துல ஏன்னா எங்க அப்பா வேணும் அம்மா வேணும்னு கேட்டுதான்னா, அப்பா அம்மான்றத பத்தியே தெரிஞ்சுக்காத ஒரு பயம், அப்பா எதுவும் அப்பா அம்மா இல்லாத இடத்துல நாம இருக்கோன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அப்படி நீங்க வளர்த்தவங்க நீங்க, அதுல அகுதோ பயம்னு எதிரிடத்திலையும் பயம் இல்லாமல் அவ இருந்தா அப்படி வாசனம் பண்ண அப்படி வாசம் பண்ணா நீங்க வந்து கண் இமைகள் எப்படி கண்ணை ரக்ஷணம் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள்லாம் என் குழந்தைகளை ரக்ஷணம் பண்ணுங்க. நான் என்ன சொல்லி சொல்றது இதுக்கு என்ன, பிராப்யோஷதும் பவதி பட்ச்ம பட்ச்மஹி யத்வதக்ஷ்ணோ நிஸ்தாவகுத்ரச பயௌ நசதாம் பரோஸ்தி. இப்படி ஒரு பெரிய மகோத்சவம் இந்த சூரிய புண்ணிகாலத்துல சன்னிவேசத்துல குருக்ஷேத்திரத்துல இவ எல்லாரும் சேர்ந்திருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தங்களுடைய அனுபவத்தையும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் தாம் பண்ணின ஒரு உபகார விசேஷங்களையும் மனசுல ஸ்மரிச்சுண்டு சொல்ற. அப்போ கோபிகள்லாம் வரலாம், கோபிகள் மொத்த பேரும் அவளும் இந்த புண்ணிய தீர்த்தத்துல குருக்ஷேத்திரத்துல தீர்த்தமாடுறதுக்காக வந்திருக்கா, யசோத வந்திருக்கா, நந்தகோபர் வந்திருக்காருன்னா அவளும் தானே வந்திருப்பா, அவ அந்த கோபியர் மொத்த பேரும் வந்திருக்காளாம். இத்தனை நாள் வரைக்கும் கண்ணனை நீ நகர ஸ்ரீ கலாபின்னு சொல்லிட்டு நீ மதுராபட்டினத்துக்கு போயிட்டு எனக்கு அங்க இருக்கிற பெண்கள்லாம் நன்னா வார்த்தை பேசுவா, அவளுடைய வார்த்தையில மோகிச்சு போய் திருப்பி என்னெல்லாம் ஏறிட்டும் பார்க்க போறதில்ல என்றெல்லாம் சொல்லி கண்ணனை நிந்திச்சிருந்தா. இப்ப அவ எல்லாரும் கண்ணனை பாக்குறாளாம். கோபியஸ்ச கிருஷ்ண முபலப்யதிராதபீஷ்டம் யத் பிரேக்ஷணே திருஷிஷு பட்சமகிருதம் சபந்தியம் திருக்பிஹி ஹிருதி கிருதமலம் பரிரப்ய சர்வா தத்பாவ மகபுரபி நித்ய யுஜாஹம் துராபம். அப்படியே கண்ணாலேயே கண்ணனை அந்த சேவிச்சு அவளுடைய ஹிருதய கமலத்துல அந்த தன்னுடைய மனசுல அப்படியே நிறுத்தின்றாளாம் கண்ணன். எத்தனையோ மகர்ஷிகள்லாம் எத்தனை எத்தனையோ நாள் தபஸ் பண்ணா கூட அந்த பெருமாளை மனசுல இருத்துறதுன்றது சுலபமான விஷயம் இல்ல. இப்ப கண்ணனை இவ மொத்த பேரும் சேவிச்ச உத்தர க்ஷணத்துல பாக்குற இவளுக்கு என்ன வேதாந்தம் தெரியுமா, இவ என்ன சாஸ்திரம் வாசிச்சிருக்காளா இல்ல வேதாத்தியனம் பண்ணிருக்காளா, ஒன்னும் பண்ணல. ஒன்னும் பண்ணாட்டா கூட அந்த கண்ணனை சேவிக்கிறா பாக்கறா. பார்த்த உடனே அப்படியே அந்த கண்ணனுடைய திருமுக குண்டலம் அந்த திருமேனி திவ்யமங்கல விக்கிரகத்தை தன்னுடைய மனசுல ஹிருதயத்துல இருத்திண்டு தானும் அதுவுமா சேர்ந்த ஒரு நிலைய அவ அனுபவிக்கிறாளாம் கண்ணனும் சொல்ல. பகவான் தாத்ததா பூதாம் விவேக்த உபசங்கதா ஆஸ்லிஷியான அமயம் பிரஷ்டா பிரகசன் இதம் அப்ரவீத்துன்னு ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி கூட்டு என்னமா நீ சௌக்கியமா இருக்கியா நீ சௌக்கியமா இருக்கியா நீ சௌக்கியமா இருக்கியான்னு ஒவ்வொருத்தரையும் கேப்பறான். ஆஸ்லிஷ்டன் அதை கூட்டுட்டு அனாமயம் பிரஷ்டுவான்னு நீ சௌக்கியமா சௌக்கியமான்னு கேட்டான். அது ஒண்ணு போருமே, இதுக்கு மேல என்ன கண்ணன் ஒரு பார்வை பார்த்து சௌக்கியமான ஒரு புன்சிரிப்பு சொன்னாலே போறோம். இவ அத்தனை பேர் பேரையும் 500,000 கோபியர்கள் பேரையும் ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொருத்தர் பேரையும் கூட்டு சொல்லி சௌக்கியமா சௌக்கியமானு கேட்டுட்டா இதுக்கு மேல அவளுக்கு என்ன தேவைப்படும்? ஒண்ணுமே தேவைப்படல. அவ மொத்த பேரும் அபிஸ்மரதனம். இப்ப இத்தனை நாள் வரைக்கும் கண்ணன் நகரத்துக்கு போயிட்டான், நம்மள பாக்காத போயிட்டான் பாக்காத போயிட்டான்னு இத்தனை நாள் கண்ணனை தூஷிச்சிருந்தால, அதாவது கண்ணனத்துல ஒரு ஆதங்கம், ஐயோ இப்படி கண்ணன் பண்ணிட்டானே நினைச்சிருந்த ஒரு ஆதங்கம், ஆதங்கமும் போயிடுச்சு. ஒரே கணத்துல பேரை சொல்லி கூட்ட உத்தர கணத்துல மொத்தம் போயிட்டான் அவளுக்கு. அவளுக்கு அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே புரியலாம். அவர் கண்ணன் கேக்குறான் பேரை சொல்லி கேட்டு, இது ஞாபகம் இருக்கா அது ஞாபகம் இருக்கான்னு ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொருத்தையோடையும் நடந்த ஒரு விஷயங்களை சொல்லி சொன்ன. நீ அன்னைக்கு சீடை கொண்டு வந்திய, நீ அன்னைக்கு முறுக்கு கொண்டு வந்திய, நீ அன்னைக்கு எனக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு கலாக்கா கொண்டு வந்திய, எனக்காக பொருளுங்கா உண்ட கொண்டு வந்திய, நீன்னு ஒண்ணு ஒண்ணு சொல்லி சொல்லி கண்ணன் சொல்றான். இது கேட்டத உடனே அவளுக்கு பத்தியா நாம எப்படி ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டோம், நம்ம கண்ணன் நம்மள நினைக்காத இருக்கான்னு நாம நினைச்சுட்டோமே, கண்ணன் நம்மளதான் எப்பவும் நினைச்சுட்டு இருக்கான், நாம தெரியாத போயிட்டோமே அப்படின்னா நூனம் பூதானி பகவான் யுனக்தி வியுனக்தி வாயுர் யதா தனானீகம் திருணதூல ரஜாம்சி சஞ்சோஜ்யாட்சிபதே பூயஹ ததா பூதானி பூதக்ருதே. பெருமாள் தான் சமஸ்த லோகத்தையும் சிருஷ்டி பண்றேன். இப்படி எம்பெருமானுடைய சிருஷ்டியில வரைச்சே எந்த ஒரு வஸ்துவும் எம்பெருமானுடைய சம்பந்தம் இல்லாத இருந்தது கிடையாது. எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்றுதான் இருந்துருக்கு. பெரிய காத்தடிக்கிறது, அந்த காத்தடிக்கச்சே மேகங்கள்லாம் கும்பல் கும்பலா மேகம் இருக்கு, அந்த மேகத்தோட காத்துக்கு சம்பந்தம் வருது. கீழே ஒரு சாதாரண புல்லு இருக்கு, அந்த புல்லோடையும் தான் சம்பந்தம் இருந்துருக்கு காத்துக்கு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய சம்பந்தம்ன்றது வரைச்சே அவ மகா தேவதைகளாக இருக்கட்டும் மகர்ஷிகளாக இருக்கட்டும் ஒண்ணுமே தெரியாத பாமரர்களாக இருக்கட்டும் எல்லார் விஷயத்திலையும் பெருமாள் பிரீத்தியோட தான் இருந்துருக்கு. நம்மள்ட பிரீத்தி இல்ல அவள்கிட்டதான் பிரீத்தி அப்படின்லாம் நாம நினைச்சுக்குவானா. மயி பக்திர்கி பூதானாம் அமிர்தத்வாய கல்பதே திருஷ்டுவா யதாசீன் மத் ஸ்னேகம் பவதீனாம் மதாபனஹாம். என்னிடத்துல ஒரு பக்தி இருந்துட்டுனா போறோம், அதுதான் அமிர்தத்வாய கல்பதே, அது மோட்ச பர்யந்தமான ஒரு நிலைய நமக்கு கொண்டு வந்து கொடுத்துடும். ஆகையால நீங்கெல்லாம் ஒரு பாக்கிய விசேஷத்தினால என்னிடத்துல பிரீத்தியோட நீங்க இருந்துருக்கங்கோ, என்னையே எப்பவும் மனசுல நினைச்சிட்டு இருக்கங்கோ, அகம் ஹி சர்வபூதானாம் மாதிகி அந்த அந்தரம் பகிஹி எல்லா பூத எல்லா ஜந்துக்களுக்கும் படைப்பவனாக ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கேன், அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகான்னு உள்ளும் புறமுமாக இருந்துட்டு நீக்கமர நிறைந்து நான் இருந்துட்டு இருக்கேன். பௌதிகானாம் பூர்வா ஜோதிஹி அங்கனாகான பஞ்சபூதங்கள்ல எதுவாக இருந்தாலும் எல்லாமே என்னாலதான் படைக்கப்பட்டவை. அப்படி எல்லாருக்கும் எல்லாத்தினுடைய சம்பந்தமும் இருந்துருக்கிறதுனால இந்த பூதங்கள் எல்லாவற்றுக்கும் எப்படி என்னுடைய சம்பந்தம் இருந்துருக்கோ அந்த மாதிரி சேத்தனர்களாக இருந்துருக்கிற உங்களுக்கும் என்னோட சம்பந்தம் இருந்துருக்கு. என்னிடத்துல பக்தி இருந்தாலே போறோம். நான் உங்க எல்லாரையும் நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு வேணா தெரியாது, நீங்கெல்லாம் வேணா நான் நினைக்கலன்னு நினைக்கலாம். அப்படி இல்ல, நான் எப்பவும் உங்களைதான் நினைச்சிட்டு இருக்கேன். நானு இப்படி இந்த அத்தியாத்ம சிக்ஷை எல்லாருக்கும், இந்த ஆத்ம விஷயமான சிக்ஷை எம்பெருமான் தான் படைப்பவன். எம்பெருமான் எல்லாரிடத்திலயும் சமமான சமோகம் சர்வபூதேஷன்னு எல்லாரிடத்திலயும் சமமாக இருந்துருக்கவ. எம்பெருமான ஆசிரியத்தவர்களுக்கு எப்பவும் க்ஷேமத்தை தான் உண்டு பண்ணுவேரே தவிர எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் சிரமத்தை உண்டு பண்ண மாட்டேன். இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் கண்ணன் உபதேசம் பண்றாராம் கோபிகளுக்கு. நான் எப்பவும் உங்களை மறக்கறதில்ல. நீங்க உங்களுடைய மனசுல நான் இருக்க மாதிரி என்னுடைய மனசுல நீங்க எல்லாரும் இருந்துட்டு இருக்கிறதுனால உங்களை மறந்துட்டேன்னு நீங்க நினைக்கவே நினைக்காதுங்கோ. இதுதான் சாஸ்திரமே. இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நீங்களும் புரிஞ்சுக்கோங்கோ. ஆகையால இது என்னால் என்னுடைய படைப்பாக இருக்கிற நீங்களை அந்த வஸ்துக்களை நான் என்னைக்கும் மறைக்க மாட்டேன். உங்க விஷயத்துல நான் எப்பவும் பிரீத்தியா தான் இருக்கேன். உங்களுக்கு சகல க்ஷேமங்களும் உண்டாகட்டும் என்பதாக அந்த கண்ணன் உபதேசம் பண்ணிட்டு ஆகுஷ்டதே நளினநாபபதாரவிந்தம் யோகீஸ்வரேஹி ஹிருதி விசிந்தியம் அகாதபோதைஹி சம்சாரகூபபதிதோத்தரணாவலம்பம் கேஹஞ்சுஷாமபி மனஸ்விதியா சதானஹ. இப்படிப்பட்ட தாமரைப்பூ போன்ற திருவடிகளுடைய எம்பெருமான் இவா எல்லாருக்கும் வேதாந்தத்தை உபதேசம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் அவ மனசுல நிலைக்கும்படியாக பண்ணி எப்பேற்பட்ட யோகிகளுக்கெல்லாம் கூட கிடைக்காத பாக்கியத்தை இவர்களுக்கு பெற்று கொடுத்து எப்பவுமே அந்த பகவத் தியானம் பண்ணி சகல கேமங்களும் ஏற்படும்படியாக அனுகிரகம் பண்ணார் என்பதாக சொல்லி சொல்ற. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சமாகமங்கள்ல வரைச்சு புண்ணிய தீர்த்தத்துல புண்ணிய காலத்துல சேர்றதோ அல்ல மகோத்சவங்களும் போது சேர்றதோ அப்படி சமாகமங்கள் வரைச்சு இத ஒரு பாக்கியமாக நினைச்சு இந்த சமாகமத்துல பெரிய பாகவதாளுடைய ஒரு சமாகமம் அது பகவத் சேவை. இதனால நம்ம எல்லாருக்கும் சகல சேவங்களும் உண்டாருது என்பதையும் இந்த இடத்துல மகரிஷி தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல நாம்ளும் அந்த பெருமாளுடைய திருவடிகளை தியானம் பண்ணிட்டு எப்பவும் நமக்கு அந்த தியானம் இருக்கும்படியாக அவனிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.